தங்க நிற சூரியனை போல பொன்னங்கி சாத்தி அமர்ந்த பிள்ளையாரே. பிள்ளையாறு பட்டியதன் மேல ஒரு நல்ல காலம் திறக்கும் பிள்ளையாரே. அம்பலத்தில் ஆடும் சிவனால சுப ஆவணியில் முளைச்ச பிள்ளையாரே. ஆடி போய் ஆவணி வந்தாலே ஐயா அலையலையாய் பக்தர் கூடுவாரே. கொடிமரமேறும் ஒரு பத்து நாளும் கணபதிநாதம் ஒலிக்க அறுபத்து மூவர் உருகுதல் போல அடியவர் கைகள் குவிக்க. செட்டிமணி பொட்டகத்தின் மேலே திரு செல்வமாக வந்த பிள்ளையாரே. நாட்டாரவர் நடுங்கழனி மேலே நல்ல நாத்து முடியான பிள்ளையாரே. பூர்வபட்ச சதுர்த்தியினை நோக்கி அந்த பிள்ளைகளும் காப்பு கட்டுவாரே. அன்னம் தண்ணி ஆகாரம் இன்றி உன்னை எண்ணத்திலே வைத்து மகிழ்வாரே. வேள்வியிலாடும் குடங்கள் தோறும் உன் திருவடிவம் விளங்கும். குடநீராடி குளிர்ந்தவர் கோடி கேட்டதெல்லாமே கிடைக்கும். வெள்ளியில மூஷிகமே செய்தோம் நீங்க வெளிய வந்து உலவ வேண்டும் சுவாமி. தங்கத்திலே மூஷிகமே தந்தோம் நீங்க தரணி பார்க்க பவனி வாங்க சுவாமி. பூத கமல வாகனங்கள் சுவாமி நீங்க புறப்படத்தான் காத்திருக்கு சுவாமி. சிம்ம ரிஷபம் அம்மையப்பன் தந்தார் நீங்க ஹம்சம் போல ஆடி வரணும் சுவாமி. மத கஜம் ஏறி கஜமுகன் தேடி மர்தனம் செய்யும் நாதா. சினமார பானகம் தந்தோம் பருகி மகிழ்ந்த அருள் தேவா. ஓதுவாரின் தேவாரம் மேலே திரு ஓம்காரம் தந்த பிள்ளையாரே. மோதகமோ குட்டிமலை போலே உங்க பாதாரம் இருக்கு பிள்ளையாரே. வெள்ளை பணியாரம் சீடை கூட உங்க வெள்ள உள்ளம் போலிருப்பதாலே. மக்களுக்கு அப்பச்சியை வாங்க நீங்க உண்ட பிரசாதம் எல்லாம் தாங்க. வைரம் தீட்டி நெற்றியில் சூட்டி உலகை ஒளியூட்டும் இறைவா. ஆவணி தேரு அழைக்குது பாரு கற்பகமே வா விரைவா. கற்பகமே வா விரைவா.